கவத்த அச்சு முறுக்கே அவன்புல தாயி புத்தில கிளவி மொத்தத்துல அவதான் யாரு தாய் கிளவி ஏன் கோச்சிட்டு போதியா தனிமா ஐயோ என்னம்மாடி மீன் பாடி பாடி பாப்போம் விளையாடு தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி நானும் கூட வரவா அடியே பப்பாளி மனக்கும் தக்காளி மடியில் சாஞ்சாக்கா ஐச்சாலி அழகா ஹாஃப் சாரி புதுசா லவ் ஸ்டோரி அடிச்சு பார்த்தா கண்ணங்காலி எசிரிச்சாலோ கொஞ்சம் பனிமா ரூட்டு தனிமா ஐயோ என்றம்மா